ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मङ्गनडुमरिल्पुडिसूडयोट्टियन्नुम् मणिनगरत्तुलगणैत्तुम् விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குலோ கண் குளிர காணுநாளே. ஆழ்வார்களுடைய அருள் அமுதத்திலிருந்து இன்று ஒரு ஈரச் சொல்லாக ஆவா அடியானிவன், அடியானிவன் எப்படியும் சொல்லலாம், ஆவா அடியானிவன், அடியானிவன் என்ற திருமங்கையாழ்வாருடைய அனுபவம். இது 4-10 திருமொழி. கடலிலே கடல் பெரியதாக இருக்கும், எங்கு சென்றாலும் தண்ணீராகத்தான் இருக்கும். கடல் என்றால் தண்ணீர். அதே போல கங்கைக்கரையிலே எவ்வளவு ஆழம் போனாலும் அந்த மண்ணானது வண்டல் மண்ணாக இருக்கும், அதிலே கல்லே இருக்காதான். அது மாதிரி ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்திலே எங்கெங்கு பேசினாலும் எந்தெந்த பாசுரத்தை நாம் பேசினாலும் அத்தனையும் அமிர்தம் அமுதம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், சரிதம் மதுரம், கமனம் மதுரம், அசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், மதுராதிபதியே அகிலம் மதுரம் என்று மதுராஷ்டகத்தை அற்புதமாக அருள் இருக்கிறார்கள் பெரியவர். குழலழகர், வாயழகர், கண்ணழகர், குப்பூரின் எழுகமல பூவழகர் என்று எல்லாமே அழகு. அப்படிப்பட்ட அழகினுடைய பிறப்படமாக இருக்கிறான் எம்பெருமான். இங்கே திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்களை திருத்தலங்களை பாடிக்கொண்டு வருகிறார். அதிலே தன்னை மறந்து ஒரு அற்புதம் பதிகத்தை அமைக்கிறார், திருவெள்ளக்குளம். இந்த திருவெள்ளக்குளத்திலே அவர் தன்னை மறந்திருப்பதற்கு காரணம், இந்த திருவள்ளக்குளத்திலேதான் குமுதவல்லி நாச்சியாரை கைப்பிடித்தார். எனவே நங்கையை திருவள்ளக்குளத்திலே சேத தடாகம் என்று சொல்லுகிறார்கள். இங்கேதான் அந்த திருவள்ளக்குளத்திலே திருமங்கையாழ்வார் மிகவும் ஈடுபட்டு பேசுகிறார். எளிமையான தமிழ், ஆனால் அதே சமயத்திலே ஏற்றமான தமிழ், ஊற்றமான தமிழ். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய், கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய், நன்னார் மூனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் மதில் சூ திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேர் இடரை களையாயே, அண்ணா அடியேன் இடரை களையாயே, அண்ணா அடியேன் இடரை களையாயே, கண்ணா கடல் போல் திருமேனி கரியாய், நன்னார் மூனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் திருநார் மதில் சூ திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே, அண்ணா அடியேன் இடரை களையாயே. துந்துமாருடைய பிள்ளையாகிய சேதனாலே உருவாக்கப்பட்ட சேத தடாகம் எனவே திருவெள்ளக்குளம், வெள்ளை வெள்ளம் வெள்ளக்குளம். எம்பெருமானை அனுபவிக்கிறார் அண்ணன் கோயில் என்றும் சொல்லுவார்கள். அண்ணா கண்ணார் கடல் போல் திருமே நீ கரியாய், கடலை பார்க்கிறார், எம்பெருமானை பார்க்கிறார், இரண்டும் ஒன்றாக தெரிகிறதாம். சமுத்திர யுவகாம்பீரியே என்றார் வால்மீக முனிவர். இங்கே கண்ணார் கடல் போல் திருமே நீ கரியாய், கம்பீரமான கடலை பார்த்து கடலை போல இருக்கக்கூடிய கடலை பார்த்தவர்கள் கடலையே பார்த்து கொண்டிருப்பது போல வைத்தகன் வாங்கி போகாதபடி அழகிய கடல். சதா சம்மோகனாயா தூ வெங்கடேசாய மங்களம், கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, கண்ணார் கடல் போல் திருமே நீ கரியாய், நன்னார் மூனை வெல்றி கொள்வார் மண்ணு நாங்கூர், வெற்றியே பெறக்கூடிய வீரர்கள் நிறைந்த ஊராம். பின்னார் மதில் சூ திருவெள்ள குளத்துள், வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் இருப்பதனாலே அந்த வெற்றிக்கு காரணம் என்ன, மதில் சுவர்கள் திண்மையாக இருக்கின்றவளாம். அண்ணாடியேன் இடரை களையாயே, திருவெங்கல மலையிலே என்னென்ன பிரார்த்தனைகள் என்னென்ன வழிபாடுகள் செய்து நன்மை பெறலாமோ அத்தனையும் இங்கே பெறலாம் என்பதனாலே இது திருவெங்கல மலையைப் போல திருவெங்கடமுடையானைப் போல இங்கே இருக்கக்கூடிய கேத்திரம் கேத்திரஜன் இடமும் இடத்துக்குரியவனையும் கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுள்ளவர் மலர் கொண்டிவானி, நந்தாத பெரும் புகழ் வேதியல் நாங்கூ, செந்தாமரை நீர் திருவெள்ள குளத்துள், செந்தாயடியே இடரை களையாயே. தமிழை அர்ச்சனை பண்ண வேண்டும், தமிழை அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதுபோன்ற அற்புதமான பாடல்களை படித்தால் எம்பெருமான் எதிரிலே தானாக வருவான். கொண்டாடுள்ளவர் மலர் கொண்டிவானே, எம்பெருமானே அயர் வரும் அமரர்கள் அதிபத்தினி, ஆனால் நிலத்திலே முளைக்கின்ற துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கிறாய். கொண்டாத்துள்ளவர் மலர் கொண்டிவானி, நந்தாத பெரும் புகழ் வேதியர் நாங்கூ, குறையாத பெரும்புகளை உடைய வேதியர்கள் மறையவர்கள் நிறைந்த ஊர் செந்தாமரை நீர் திருவெள்ள குளத்துள். ஊரிலே மறையவர்கள் குறையில்லாத மறையவர்கள் இருக்கிறார்கள். குளத்திலே அற்புதமான செந்தாமரை பூக்கள் இருக்கின்றன. உன்னுடைய திருமேனியிலே துளவ மலரை அணிந்து கொண்டிருக்கிறாய். எந்தாயடியேன் இதரை களையாயே, இப்படி எல்லாமே நன்றாக இருக்கிறதே, என்னுடைய குறையை தீர்க்கக்கூடாத நான் மட்டும் கவலையில் அழுந்த வேண்டுமா? எம்பெருமானே தனக்கோம இல்லாதான் தாள் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய திருவடியை அணிந்திருக்கிறேனே என்கிற குன்றால் கூழிர்மா, குன்றால் குளிர் மாறி தகுத்து கந்தானே, நந்தாய பெரும் புகழ் வேதியர் நாங்கூ, சென்றார் வணங்கும் திருவெள்ள குளத்துள், நின்றாய் நெடியாய் அடியேன் இட நீக்கே, குன்றால் குளிர் மாறி தகுத்து கந்தானே. எத்தனை பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறாய் எம்பெருமானே. குன்றெடுத்து கோகுலத்திலே கொடும் புயலை தடுத்து இந்திரனுக்கே சவால் விட்டாய். நன்றாய பெரும் புகழ் வேதியர் நாங்கூ, சென்றார் வணங்கும் திருவெள்ள குளத்துள். எத்தனை பேர் பெரியவர்கள் சிறியவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் அத்தனை பேரும் உன்னை வணங்குகிறார்கள். அப்படிப்பட்டது நீ அருள் செய்கிறாயே, நின்றாய் நீ சங்கல்பம் செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய். மோட்சயிஷ்யாமி மா சுசா, காப்பாற்றுகிறேன் கவலைப்படாதே. அப்படிப்பட்ட நின்றாய் நெடியாய் திருமேனியும் நெடிய திருமேனி, புகழும் நெடிய புகழ், அனைத்துமே நீ உயர்ந்தவன், நின்றாய் நெடியாய் எதற்காக அடிகே நீடர் நீக்கே இல்லை என்றால் நின்சாயை அழிவு கண்டா என்றார். உங்களுடைய பெருமைக்கு என்ன லாபம்? மிகச்சிறந்த மருத்துவர் என்றால் மிக மோசமான நோயாளியை குணமாக்க வேண்டும். மிகச்சிறந்த வழக்கறிஞர் என்றார் மிக மோசமான குற்றவாளியை விடுதலை செய்ய வேண்டும், விடுவிக்கும்படி அந்த மன்றத்திலே பேச வேண்டும். எம்பெருமானே, என்னை காப்பாற்றவில்லை என்றால் உனக்கு என்ன பெருமை? காணார்கரிக்கும் போசித்த களீரே, காணார்கரிக்கும் பதொசித்த களீரே, நானாவகினல் அவர் மன்னியனூதேனார் போதிசு திருவள்ள குளத்துள் அநாயகியே கருள் புரியாயே, அநாயகியேனு கருள் புரியாயே, காணார் கரிக்கும் போசித்த களீரே. எம்பெருமானே, ஏற்கனவே உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ இதுவரை என்னென்ன செய்திருக்கிறாய்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுகிருதாம் என்று நல்லவரை காக்கவும் நல்லவரை அழிக்கவும் நல்லறத்தை நிலநாட்டவும் நீ செய்த சரித்திரங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். காணார் கரி கொம்பது ஓசித்த களிரே, கம்சனுடைய இடத்திற்கே அரண்மனைக்கே சென்று அவனாலே ஏவப்பட்டு உன்னை தாக்க காத்திருந்த கோலையா பீடத்தை கொன்றாயே, தந்தங்களை முறித்தாயே. நானா அவ கைனல் அவர் மல்நிய நாங்கூர் குலத்திலே, ஞானத்திலே, அனுஷ்டானம் என்ற ஒழுக்கத்திலே, குணத்திலே சிறந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மறியவர்கள். தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தங்களை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள். நானாவகை நல்லவர் மன்னிய நாங்கூர் தேனார் போலில் சோ திருவெள்ள குளத்துள் அனாய். எம்பெருமானே, நல்ல இடத்திலே நல்ல இடம் பார்த்து சிலையாக அமைந்தாய் கண்ணா, நீ நல்ல இடத்திலே அமர்ந்திருக்கிறாய். ஆனாய் எம்பெருமானே, நீ குணபால மதையானாய், குடபால மதையானாய், தென்னானாய், வடவானாய், நீ யானையைப் போல கம்பீரமாக இருக்கிறாயே, அப்படிப்பட்ட நீ என்னை காப்பாற்ற வேண்டாமா? அடியேனு கருள் புரியாயே. அடுத்துதான் முக்கியமான கருத்தை சொல்லுகிறார். இங்கே நான் ஏன் வந்தேன் தெரியுமா? திருவள்ள குளத்திலே எம்பெருமானே உன்னை வணங்க வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீதான் திருவேங்கடவன். திருவேங்கடமலையிலே சென்று வணங்கினால் என்னென்ன பெருமைகள் புண்ணியங்கள் நன்மைகள் கிடைக்குமோ அத்தனையும் இங்கே கிடைக்கும். ஆகையினாலே நீ வேறு அல்ல, அவன் வேறு அல்ல. வேடா திருவேங்கடம் மேய விளக்கே, வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே, நாடார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கோர், சேடார் பொழில் சூ திருவள்ள குளத்தாய், பாடா வருவேன் வினையாயின பாற்றே, வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே. தீபப்பிரகாசன் காஞ்சிபுரத்திலே விளக்கொளி பெருமாள் என்று உண்டு. இந்த விளக்கு என்ன செய்யுமா? அழகாக பேசுகிறார் ஒரு ஆங்கில கவிஞர். As one lamp lights another, nor grows less, nobleness enkindled nobleness என்கிறார். என்ன பொருள்? ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றும் பொழுது தன் ஒளி குறையாமல் ஏற்றப்பட்ட விளக்குக்கும் ஒளி தருகிறது. அது மாதிரி எம்பெருமானே, வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே, திருவேங்கடம் மேய விளக்கே. எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? அண்ணன் கோயில்ல திருவெள்ள குளத்திலே நின்று கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே, விளக்கே மேய விளக்கே, வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே. இங்க என்ன சொல்லுகிறார், திருமலையை ஒரு நாளும் விட்டு பிரியாத வேடர்கள், அந்த வேடர்கள் இருந்திருக்கக்கூடிய திருவேங்கடம், அப்படிப்பட்ட வேடர்கள் மறிந்திருக்கிற திருமலையிலே நித்திய வாசம் பண்ணுகிற விளக்கு போன்றவனே, ஏன் சொல்கிறார் என்றால், நீதானே அவன், அவன்தானே நீ என்று சொல்வதனாலே, நாடார் புகழ் வேதியூர், நாடு ஆர் புகழ் வேதியர், இந்த உலகத்திலே மிகச்சிறந்த வேதியர்கள் எங்கெங்கே இருக்கிறார் அவனெல்லாம் இங்கே திரண்டு இருக்கிறார்கள், மன்னிய மலரே நாடி தேன் வண்டு வருவது போல உன்னை நாடி அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள், சேடார் போழில் சூத்திரு வெள்ள குளத்தாய், நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த திருவெள்ள குளத்திலே உள்ளவனே, பாடாவருவேன் வினயாயின பாற்றே, நான் உன்னை பாடிக்கொண்டே இருக்கிறேன் என்கிற வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் கல்லால் கடலை அணை கட்டி உகந்த, கல்லால் கடலை அணை கட்டி உகந்த, நல்லார் பலர் வேதிய மல்லிய நாங்கோ, கல்லால் கடலை அணை கட்டி உகந்த, நல்லார் பலர் வேதியர் மல்லிய நாங்கோ, செல்வா திரு வெள்ள குள துறைவானே, செந்தமே நாளென்ற போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுதுன்னான் பாரதி. தமிழ்நாடுனா என்ன அர்த்தம், தமிழை நாடு, தமிழ்நாடு என்றால் அங்கே தேசம் அல்ல, நீ தமிழை நாடு, தமிழை பாடுவதற்கு ஆசைப்படு, தமிழ்நாடு அது செந்தமிழ், எங்கே பார்க்க முடியும் செந்தமிழ், எங்கே கிடைக்கும், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தான் கிடைக்கும், கல்லாகடையணை கட்டி உகந்த, நல்லார் பலர்வே நீயர் மல்வியனூர், கல்லால் கடலையணை கட்டி உகந்தாய், என்பெருமானே குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்கனே அடைக்குழுற்ற சலமிலா நிலம் போலே, இப்படியெல்லாம் சேத்து மந்தனம் சேது தரிசனம் பாவ மோசம் சொல்லுகிறார், கல்லால் கடலை அணை கட்டி உகந்த, நல்லார் பலர் வேதியர் மன்னியனூர், செல்வா திருவெள்ள குல துறைவானே, எல்லா இடரும் கெடுவார் அருள, ஆதி பௌதிகம் அத்தியாத்மிகம் ஆதி தெய்வம் என்ன சொல்வார், போய பிழையும் புகுதருவா நிந்தனும், எல்லா இடரும் என்னுடைய அத்தனை பாவங்களையும் நீ போக்க வேண்டும் அப்பா, கல்லை கடலிலே மூழ்காமல் அணை கட்டுகிறாயே, என்னை இந்த சம்சாரமாகிய பெரும் கடலிலே மூழ்காமல் காக்க வேண்டும் என்கிறார், கோலால் நீரை மேய்த்த எங் கோவலர் கோவே, கோலால் நீரை மேய்த்த எங் கோவலர் கோவே, கலவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்து பிறவி பெருந்தனைய புண்ணியம் உடையவனே, பெற்றம் மேய்த்தும் குலத்தில் பிறந்தவனே, கோலால் நீரை மேய்த்த எங்கோவலர் கோவே, மாடுகள் பின்னாலே சென்ற எம்பெருமானே, நாளாகிய வேதியர் மல்லியனாங்கோ, நாளாகிய வேதியர் எம்பெருமானே, இந்த உலகத்திலே ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் என்ற வேதங்களை அற்புதமாக ஒலிக்கக்கூடிய வேதியர்கள் நெருங்கி இருக்கக்கூடிய நிலைபெற்றிருக்கக்கூடிய ஊர் அல்லவா நாங்கூர், சேலார் வாயல் சூ திரு வெள்ள குள துள், வயல்களிலே செயல் மீன்கள் இருக்கும், எம்பெருமானை சுற்றியுள்ள அந்த திருவீதிகளிலே மறையவர்கள் இருப்பார்கள், நீயோ கண்ணனால் இருக்கிறாய், ஆனால் நான் மட்டும் மாலே என் வலிவினை தீர்த்தருளாயே, மாலே என் வலிவினை தீர்த்தருளாயே, கோலான் நீரை மேய்த்த எங்கோவலர் கோவே, மாலே என் வலிவினை தீர்த்தருளாயே, சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நீதானே திருவெங்கடவன், எனவே என்னுடைய வினையை தீர்க்க வேண்டும், வராத மதாதி மண்ணை இடந்தாய், நாராயணனே நல்ல வேதியர் நாங்கூர் சிறார் போவில் சூத்திரு வெள்ள குளத்துள் ஆரா அமுதே அடியேர் கருடாயே ஆரா அமுதே அடியேர் கருடாயே வராக மதாயிமல் நயிடந்தாய். தேர்க்கட்டு வார்த்தை, கடற்கரை வார்த்தை, நாயனார் வார்த்தை என்றெல்லாம் சொல்வார்களே. வாசுடம்பில் இருவாரா மானமிலா பன்றியாய் தேசுடைய தேவராக வல்லவாரி விளங்கினாய் வராகமதாதியும் மண்ணிடந்தாய். நாராயணனே நல்லவேதியர் நாங்கு, நாராயணனே நல்லவேதியர் நாங்கு, சிறார் போழில் சோ திருவெள்ள குளத்துள் ஆரா அமுதே அடியே கருடாயே. திருவெள்ளக்குளத்துள் திருவேங்கடன் சொன்னார், இப்பொழுது ஆரா அமுதே என்று சொல்லுகிறார். திருக்குழந்தையும் நெஞ்சிலே நேளாடுகிறது போல இருக்கு. அடுத்து அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் எப்படி அகலையிலே நிறையும் என்று அருள்மேல் மங்கை உரை மார்பா என்று திருவேங்கடத்திலே பேசினாரோ அது மாதிரி இங்கே திருவெள்ளக்குளத்திலே அண்ணன் கோயிலிலே மங்கை மன்னன் சரணாலை செய்கிறார் என்று பெரியவர்கள் அழங்கால் பட்டு அனுபவிக்கின்றனர். பூகார் திருமா மகள் புள்ளிய மார்பார், பூவார் திருமா மகள் புள்ளிய மார்பார், பூவார் திருமா மகள் புள்ளிய மார்பார், தத்வச்சஸ்வர நித்யவாச ரசிகா தச்சாந்திரம் வர்த்தினேன், பூவார் திருமா மகள் புள்ளிய மார்பா, நவாபுகவேதியர் மன்னியனாங்கூர், நவாபுகவேதியர் மன்னியனாங்கூர், தேவா திருவெள்ள குள துறைவானே, தேவா திருவெள்ள குள துறைவானே, அவாடியானிவனின்றருளாயே. இதுதான் இன்றைய சொல்ல அமைகிறது. ஆ அடியான் இவனருளாயே, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்றாராய்ந்து அருளேலோரின் பாவாய். திருப்பாவையே ஆண்டாள் பேசுவாள். இங்கே நம்முடைய திருமங்கை மன்னன் பெரிய திருமொழியிலே புகார் திருமா மகள் புள்ளிய மார்ப, பூமன் உமாது பொருந்திய மார்ப, பூவார் திருமா மகள் புள்ளிய மார்பேரியர் மல்லிய நாங்கு. தங்களுடைய நாவினாலே அருமையான வேதங்களைக் கொண்டு உன்னை போய்கிறார்களே, நவார் புகழ் வேதியர் மல்லிய நாங்கு, தேவா நாங்கூர் தேவா, மன்னிய நாங்கூர் தேவா, நாவார் புகழ் வேதியர் மல்லிய நாங்கு, தேவா திருவெள்ள குள துறைவானே, திருவெள்ள குள துறைவானே, ஆஹாவா ஆஹாவா அடியானி வனருளாயே, நல்லன்புடை வேதிய மன்னிய நாங்கோ, செல்வன் திருவெள்ள குளத்தூரைவானை, கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை, வல்லரென வல்லார் வானவர்தானே, நல்லன்புடை வேதிய மன்னிய நாங்கூர், செல்வன் திருவெள்ள குளத்துறைவானை, கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை, வல்லரென வல்லவர் வானவர்தானே. திருவெள்ள குளத்திலே உள்ள அண்ணன் பெருமாள் கோயில், அவர்தான் கண்ணன், அவர்தான் திருவேங்கடத்துக்கு அண்ணன். இப்படிப்பட்ட எம்பெருமானை கலியன் ஒளி மாலையிலே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று பெற்றோம். எனவே இதை நாம் மீண்டும் மீண்டும் எண்ணி எண்ணி இரும்பூர் அறிவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சரில் காமம் அடிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகந்திடுமோ, தினமர் பொய்கையில் நீ நின்னம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டின மாற்றழ வாழ்த்தொலி சூவகுளாரண்யமே. மங்களாசாதனபரே மதாச்சாரியபூர்வகமே சர்வைஷபோர்வைராச்சாரியை கிருத்தாயாத்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.